அடிச்சிட்ட கால சிட்டி பிறக போது மேல ஆட்டாத நீ வாழ உனக்கு ஊத்திடுவான் பால சும்மா பெரிய நாட்டுல கருணை எவனு காட்டுல சரியா சொன்னா காட்டுடா சரியெல்லாம் கட்டி ராடிடா நல்லா இறங்கி குத்தி சாமியே குத்திடு.